രാമാനുജതയാ പാത്രം ജ്ഞാന വൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭം നാഥ ജാമുന മധ്യമാം അസ്മദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരു പരമ്പരാം യോണിത്യമച്യുതപദാംബുജൈഗ്മരുഗ്മവ്യാമോഹതസ്തരിതരാണി തൃണായമേന് അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രേകസിന്ധോ രാമാനുജസ്യ ശരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവ ദയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നക്കുലപതേർവ കുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രിയുഗളം പ്രണമാമി മൂർദ്ധ്നാ ഭൂതം സരസ്ത മഗദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗി വാഗാൻ ഭക്താംഗ്രിരേണു പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത് പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി ശ്രീമന്നൂത്ര രംഗനാഥ ഇത്രാടബ്ദാത്മ വിദ്യാലയം ശ്രീമന്നൂത്ര ലക്ഷ്മണാരത്രാട് സംപ്രാപ്ത ദുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്ര കടാക്ഷ സന്തത സുധാ ലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നൂതന വാഹദീശേമനം ഭക്തശ്രയാമോകുരും നവ്യവാഗീഷ യോഗീന്ദ്ര ഹയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം ശ്രീമതേ ശ്രീലക്ഷ്മേഹവദന ദിവ്യ പാദുകാ സേവക ശ്രീമദ് അഭിനവ വാഗീഷ ബ്രഹ്മതന്ത്ര സ്വതന്ത്ര പരകാല മഹാദേശികായ നമഃ ശ്രീരംഗവീര രഘുപുംഗവ വേദമൌലി ഗുർവീട്ടതീന്ദ്ര കരുണ പരിണാമബോധം ശേഷാചലേ സുചിരബോധിത ഛാത്രവൃന്ദം ശേഷാദ്രിനാഥ ഗുരുവര്യമഹം പ്രപദ്യേ ശ്രീമതേ ശ്രീമാത് ശേഷാദ്രിയാര്യ മഹാഗുരവേ നമഃ യോന്തഃ പ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂപ്താം സഞ്ജീവയത്യ കില ശക്തിധരസ്വധാംന അന്യാസ്തഹസ്തശരണശ്രവണത്വകാദീന പ്രാണാന്നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധ വിജ്ഞാന ഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ നീലാതുംഗസ്തനഹിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർദ്ധ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമധ്യാപയന്തി സ്വോച്ഛിഷ്ടായാം സ്രജനകളിതം യാപലാത് കൃത്യപുങ്ക്തേ ഗോദാദസ്യൈ നമയിതമിതം ഭൂയയേ വാസ്തു ഭൂയ അണ്ണവയർ പുതുവയ അണ്ടാൾ അരങ്കർക്ക് പന്നിതിരുപ്പാവൈ പൽപരിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്തൊടർകൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയരുളവല്ല പൽവലയായ് നാടിനീ വേങ്കടവർക്കെണ്ണ വിരിയെന്നയും മാറ്റം നാം കടവാ വണ്ണമേ നൽകു മാർഗഴി തിങ്കൾ മതിനിറൈന്തണ്ണാളാൽ നീരാടപ്പ് ഒരുവീർ പോതുമിനോ നേരഴിയീർ ഷീർ മൽകുമായിപ്പാടി ചെൽവച്ചെറുമീർകാൾ കൂർവേൽ കൊടുന്തൊഴിളൻ നന്ദഗോപൻ കുമരൻ ഏരാന്തകണ്ണി യശോദ ഇളഞ്ചിംഗം കാർമേനിച്ചങ്കൻ കതിർമതിയും പോൽ മുഖത്താൻ നാരായണനെ നമക്കേ പറയതരുവാൻ പാരോർ പുഴ പടിന്തേലോരമ്പാവായി. എല്ലാവർക്കും നമസ്കാരം. തിരുപ്പാവയില് ഇന്നിലിരുന്ന് മുതൽ പാസുരത്തിനുടേ ഉപന്യാസമാണിത്. പാസുരങ്ങളുടെ ഉപന്യാസമാണിത് തുടങ്ങിയിരിക്കു. അതില് മുതൽ പാസുരത്തിനുടേ ഉപന്യാസത്തെ ഇന്നിക്ക് പാർക്കലാം. നാച്ചിയാർ ഏർക്കനവേ சொன்ன പോലെ இந்த 30 பாசுரங்களே வேதமனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய இந்த 30 பாசுரங்களே நமக்கு அருளி செய்தால் பிராட்டியினுடைய திருவாக்கிலிருந்து உதித்தபடியினாலே இது வேதத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றோம். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே இதுல அந்தர்கதமாயிருக்கு. மற்ற ஆச்சாரியர்களும் மற்ற ஆழ்வார்களும் நிறைய பிரபந்தங்கள் பண்ணியிருக்கா. அந்த பிரபந்தங்களை காட்டிலும் இந்த பிரபந்தத்துக்கு இருக்கக்கூடிய வைலட்சண்யத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாசுரங்கள்ல இருந்து. அதனால பெரியவாள் வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்கிற சமயத்திலேயே வக்திரு வைலட்சண்யம் ஸ்ரோத்ரு வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் அப்படின்னு சொல்றார். வக்திரு வைலட்சண்யம் அப்படின்னால் வக்தாவனுடைய வைலட்சண்யம். இந்த கிரந்தத்தினுடைய கர்த்தா யாரோ அவருடைய வைலட்சண்யத்தை பத்தி சொல்லணும். அவர் எப்பேற்பட்டவர், எந்த மாதிரியான ஒரு பிரபந்தத்தை நம்ம கொடுத்திருக்கார், இதெல்லாம் நம்ம அந்த பிரபந்தத்தின் வாயிலாக நாம சொல்லணும். சுரோத்ரு வைலட்சண்யம், கேட்கக்கூடிய மகான்கள் எப்பேற்பட்ட மகான்கள், அவ எப்படி இந்த கிரந்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம கொடுத்திருக்கா. ஆனால் சுரோத்ரு வைலட்சண்யம் நம்ம தெரிஞ்சுக்கணும். விஷய வைலட்சண்யம், பூர்வாச்சாரியால் சொன்னதையே சொல்லாமல், பூர்வாச்சாரியால் ஆ போட்டிருக்குன்னு சொன்னா இவாளும் ஆ போட்டிருக்குன்னு சொல்லாமல் மற்றவாளிடத்திலிருந்து விஷயங்களை பிரித்து சொல்லணும். சொல்ற விஷயத்தை அழகாய் தெளிவுபட சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் சுவாமி தேசிகனும் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேனு சொன்னார். பிராட்டியானபடியினால இந்த பாசுரங்களை தாயுள்ளத்தோடு சொல்லியிருக்கான்னு அவதாரிக்கிலேயே நாம பார்த்தோம். காட்டின்யத்தோடு சொல்லாமல், சில கிரந்தங்களை பார்த்தால் கிரந்தத்தில் வார்த்தைகள் காட்டின்யத்தோடு இருக்கும். இப்ப நைஷத கிரந்தத்தை பார்த்தால் நைஷதம் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது. ஆனால் சொல்றமோ தவிர நைஷதம் வித்வத் ஔஷதம், வித்வான்களுக்கு இது மருந்து போல இருக்கக்கூடியது. வித்வான்களுக்கு தானே மருந்து போல இருக்கக்கூடியது, சாமானிய ஜனங்களுக்கு மருந்து போல இருக்கக்கூடியதான்னா அது அந்த கர்த்தாவான ஸ்ரீஹரியுடைய சைலி அது மாதிரி இருக்கும். ஸ்ரீஹரிஷனுடைய சைலி அது மாதிரி இருக்கும். இப்போ நாச்சியாருடைய சைலி அப்படின்னு ஒரு பார்த்தால் பாசுரங்களுடைய தமிழ்ல நமக்கு தெரியுது, நமக்கு தமிழ் சுலபமா வரும் அப்படின்றதுனால சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையினாலேன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சபடியினால நாச்சியார் நமக்கு இனிமையா இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் புரியும் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாஷையில நமக்கு இந்த திருப்பாவையை கொடுத்திருக்கிறது ஒரு விசேஷம். இப்போ நாச்சியார் நினைச்சிருந்தால் மற்ற ஆச்சாரியர்களைப் போலே அவளும் சம்ஸ்கிருதத்தில் தன்னுடைய பாண்டித்யத்தை காமிச்சிருக்க முடியும் நாச்சியார் ஆயிட்டபடினால. அதனால அவள் அப்படியெல்லாம் காட்டாமல் அவள் அவளுடைய பிரதேசத்திற்கு ஏற்றார் போலே சில வார்த்தைகளை பாசுரங்களில் உபயோகப்படுத்துறார். சென்னல் ஊடுகயல்களை ஊடையில அப்படின்றது, ஏலே அப்படின்றது, அவருடைய பிரதேசத்து தமிழ் பாஷையையும் தமிழ் வார்த்தைகளையும் நமக்கு கொடுத்திருக்கா. இங்க அர்த்தங்கள் நமக்கு சுலபமா புரியறதுன்னு சொன்னோம். நாச்சியாருடைய அபிப்பிராயம் இதுதான் அப்படின்னு நாம பாசுரங்கள்ல இருக்கக்கூடிய சிருங்காரமான வார்த்தைகளை வச்சுட்டு நாம சொல்லணும்னு நாம நினைக்கிறோம். ஆனால் பிராட்டியானபடினாலே அவளுடைய வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் இருக்குன்றது பெரியவாளுடைய வியாக்கியானங்கள்லேன்னு தெரியறது. ஒரு வியாக்கியா தான் இந்த 30 பாசுரங்களையும் ராமானுஜ பரமாகவே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இன்னொரு வியாக்கியானகர்த்தா ஆச்சாரியர்கள் பரமாக இந்த வியாக்கியானத்தை பண்றார். சுவாபதேசங்கள்னு பல பெரியவாள் ரொம்ப அழகாக கொடுத்திருக்கா. சாஸ்திரார்த்தங்களை திருப்பாவையில் சுருக்கி சொல்றார். அடியனுக்கனுடைய ரொம்ப தெரிஞ்ச ஒரு பெரிய மகான், இந்த ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சங்கலனம் பண்ணி இந்த திருப்பாவையோட ரிசர்ச் பண்ணியிருக்கார். பல சாகித்யமான அர்த்தங்கள் நமக்கு இதுல இருந்து கிடைக்கிறது. பல உபமேய அலங்காராதிகள் இந்த திருப்பாவையிலிருந்து கிடைக்கிறதா பெரியவாள் சொல்றார். பாகவதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த திருப்பாவையில் இருக்கு. பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த திருப்பாவையில் இருக்குன்னு நாம் அவதாரிக்க திசையிலேயே பார்த்தோம். அப்படி இந்த திருப்பாவைக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் அப்பேற்பட்ட ஒரு ஏற்றம். திருப்பி திருப்பி இதே விஷயத்தை அடியன் சொல்லின்றதுக்கான காரணம் இந்த நாச்சியாருடைய ஒரு வக்திரு வைலட்சண்யத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நாம் சொல்றோம் இல்லையா. இந்த வக்திரு வைலட்சண்யமாகட்டும், ஸ்ரோத்ரு வைலட்சண்யமாகட்டும், விஷய வைலட்சண்யமாகட்டும், இந்த மூணும் இருந்தாதான் ஒரு கிரந்தத்துக்கே ஏற்றம். இப்ப இது சொன்னவன் யாரு, சொன்ன விஷயம் என்ன, அதை யாரெல்லாம் கேட்டார்கள், இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரு கிரந்தத்தை பற்றி பூர்த்தியாக தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த கிரந்தத்தினுடைய மேலோட்டமான விஷயத்தை நாம தெரிஞ்சின்றாதான் நம்மளால உள்ள தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நாச்சியார் ஏன் இப்படி ஒரு கிரந்தத்தை எழுதணும் இல்லையா, எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு. அந்த கிரந்தங்கள்லாம் விட்டுட்டு நாச்சியார் இந்த கிரந்தத்தை எழுதுறதுக்கான காரணம் என்ன? இப்ப இதே நாச்சியார் நாச்சியார் திருமொழின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அந்த கிரந்தத்தை பத்தி நமக்கு அவ்வளவு ஒரு ஈடுபாடு தோன்றல இந்த மாதிரி மார்கழி மாசத்துல. ஏன் அப்படின்னா அது அவளுடைய அவள் சம்பந்தப்பட்ட விஷயமாக போயிடுச்சு. அவள் பெருமாள் மேல வச்சிருக்கக்கூடிய பிரீத்தியின் பேராக அந்த 143 பாசுரங்களையும் நாம பார்க்கிறோம். ஆனால் இந்த 30 பாசுரம்னு வரும்பொழுது மட்டும் விசிஷ்டாத்வைத்த சாரம்னு சொல்றோம், வேதத்துக்கு சாரம்னு சொல்றோம், புராணங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாச்சியார் எடுக்கிறான்னு சொல்றோம், சம்ஸ்கிருத காவியங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாச்சியார் சங்கலனம் பண்ணாள்னு சொல்றோம், அலங்காராதி சாஸ்திரங்கள் இதுல இருக்குன்னு சொல்றோம், தமிழ் படுத்தி பார்க்கிறோம், சுவாபதேசத்துல படுத்தி பார்க்கிறோம், துவன்யார்த்தத்தை சொல்றோம், அப்புறம் வெங்கியார்த்தத்தை சொல்றோம் அப்படின்னு லிஸ்ட் போட்டு நாம கொடுத்துட்டே போறோம். காரணம் இது பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ண விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஆகையினால நமக்கு இது தெரியறது. இப்போ ஆண்டாளுக்கும் மத்தவாளுக்கும் என்ன வித்தியாசம்? அது நேற்று தனியன் வியாக்கியானத்துல பார்த்தோம். மத்தவாள் நாயிக்கா பாவத்தை ஏறிட்டுக் கொண்டார்கள், இவள் ஸ்வயம் நாயகியா போயிட்டபடியினால இவளுக்கு சாதாரணமாகவே பெருமாள் விஷயகமான சிந்தனை அதிகமாகவே இருக்கு இல்லையா. ஒன்றுடியால் திருமகளும் நீயுமே நிலானிருப்ப அப்படின்னு சொன்னபடினால இவளும் பெருமாளும் சேர்ந்து இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார்கள் அப்படின்றது ஸ்பஷ்டமாகவே நமக்கு தெரிகிறது. ரங்கநாதன் பேர்ல இவ வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, அதுவும் விபவாவதாரத்து கதைகளை கேட்டு அர்ச்சாவதார பெருமாளிடத்திலே இவள் பிரீத்தி வச்சிருக்கா. விபவாவதாரத்தில் யாருடைய கதைகளை கேட்டால்? விபவாவதாரத்தில் இவள் ரங்கநாத் கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டாள். கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டு இவள் ரங்கநாதன் பேர்ல ஒரு பிரீத்தியை வைத்துக் கொண்டதாக நாம் கதையெல்லாம் பார்க்கிறோம். ஒரு பெரியவர் சொல்றார், தொலவ தொலவ என்கிற சொல்லும் சொல் போச்சே, அளவி நெடும் மூச்சும் ஆச்சே, கண்ணும் பஞ்சு ஆச்சே, அரங்கா இறங்காயோ இனி அப்படின்னு சொன்னார். அப்ப எல்லாம் போச்சு, இப்பயாவது வரமாட்டியா இல்லையா, இப்பயாவது வந்து என்னை ரட்சிக்க மாட்டாயான்னு ரங்கநாதனை பார்த்து அவர் சொல்றார். அதே மாதிரிதான் இவருடைய பாசுரங்கள் எல்லாமும் நம்ம பல இடங்கள்ல திருமொழியில பார்க்கிறோம். அப்போ இப்படியெல்லாம் ரங்கநாதனை இவள் சேவித்துண்டே இருக்கிறபடினாலே ரங்கநாதன் விஷயகமான சிந்தனம் நமக்கும் ஏற்படணும் அப்படின்றது இந்த பாசுரங்கள் வாயிலாக நமக்கு தெரியுது. திருப்பாவைன்றது ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், ஆத்ம ஞானத்தை தெரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் ரொம்ப கம்மி. சரீரத்தை போஷிக்காமல் ஆத்ம ஞானத்தை பெற முயற்சிக்கணும். நாம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சரீரத்தை போஷிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை கூட, ஒரு சமய சந்தர்ப்பங்களை கூட நம்ம ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கிறது ரொம்ப கம்மி. சரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம்னு மகாகவி சொல்லியிருந்தால் கூட நமக்கு ஆத்ம ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சின்றால் மட்டும்தான் நாமோ பெரிய வீடு பெற முடியும் அப்படின்னு பெருமாளே சாதிக்கிறோம். பெரிய வீடு பெறணும்னா நமக்கு ஆத்ம ஞானம் ரொம்ப முக்கியம். பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தேன்னு சொல்றான். பல ஜென்மங்களுக்கு பிறகு எவன் ஞானியோ அவன் என்னை வந்து அடைகிறான்னு சொல்றான். அப்போ நம்முடைய ஜென்மங்கள்லாம் வீணான சிந்தனைகள்ல போயின்றிருக்கே தவிர ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய சிந்தனத்தில் போகல. ஏன்னா சச்ச துர்லபகான்னு சொல்றான். அந்த ஞானியா இருக்கக்கூடியவன் துர்லபன், அவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றான் பெருமாளே. அதனால நாம என்ன பண்ணணும்? ஆத்ம ஞானத்தை பெற முயற்சிக்கணும். சுவாமி தேசிகனும் இது சொல்லும்பொழுது ஸ்ரீமத் சாரத்தில் உடம்பு தின்னார் படிக்கேன்னு ஒரு பங்கி எடுக்கிறார். நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? உடம்பு தின்னார் படி, சரீரத்தை வளர்க்கறதுக்காகத்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பெரிய திருமொழியிலையும் கலியன் சொல்லும்பொழுது, ஊனுடை சுவர் வைத்து என்பதூன் நாட்டி ரோமம் வேய்ந்து 9 வாசல் தானுடைய குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன், தேனுடை கமல திருவினுக்கரசே திரைகொள்மா நெடுங்கடற் கிடந்தாய், நானுடை தவத்தால் திருவடையடைந்தேன், நைமிசாரண்யத்துள் எந்தாயின்னு ஒரு பெரிய திருமொழி பாசுரம். இந்த பாசுரத்தில் பார்த்தாலும் சுலபமாகவே இல்லையா, நாம் எப்படி இந்த லோகத்துல உடம்ப வளர்க்கறதுக்கு முயற்சி பண்றோம்ன்றது தெரியுது. வீட்டுல ஒரு வாக்கியம், கையில் கோல் கொண்டு ஓட்ட வேண்டி வருவிலேன்னு ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தில் சொல்லும்பொழுது ஒரு வியாபாரி என்ன பண்றான், தின்பண்டங்களை விற்கிறான். தின்பண்டங்கள்ல ஈ எறும்பு வரக்கூடாதுன்றதுக்காக, காக்கையோ காக்காவோ ஈ எறும்போ வரக்கூடாதுன்றதுக்காக கையில ஒரு கோலை வச்சுட்டு ஓட்டின்றே இருப்பான் இல்லையா. அத மாதிரி சரீரத்து மேல ஒரு தோல், ஒரு ஸ்கின் வந்து ஒன்று போர்த்தி இருக்கு. அத அந்த ஸ்கின்னை போர்த்தி, அந்த தோலை போர்த்தி ரட்சிக்கிறான் பரமாத்மா நம்மள. ஒரு தோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, காக்கையோ ஈ எறும்போ நம்மளை கொத்தின்றே இருக்கும் இல்லையா. அந்த தின்பண்டத்துக்கு ஏற்படுற கதிதான் நமக்கும் ஏற்படும். எலும்பையும் தோலையும் வச்சு அதை சுத்தி ரோமங்களால கட்டி ஒரு சரீரமாக ஒரு வஸ்துவை நம்ம கொடுக்கறோம் இல்லையா. சேத்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை அந்த சரீரத்துக்குள்ள புகுத்துறோம். அப்ப இந்த ஆத்மா வந்த உடனே எப்படி நம்ம பண்றோம், இந்த ஆத்மா வந்துருத்து அதுக்கேத்தா போல ஒரு சரீரம் வந்துருத்து, சரீரத்துக்குள்ள புகுந்த உடனே நாம என்ன பண்றோம், எவன் ஒருவன் இந்த சரீரத்தை ஏற்படுத்தி கொடுத்தானோ அவனை மறந்துட்டு நாமோ சரீரத்தை வளர்க்கறதுல மட்டும்தான் நாம எல்லாம் இருக்கோம். இது இத மாதிரி இருக்கக்கூடாது, இத மாதிரியான விஷயங்கள்ல நாம போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாச்சியார் என்ன பண்ணான்னா, இந்த மாதிரியான பாசுரங்கள் எல்லாம் நம்ம கொடுத்தோம். இப்ப மற்றவாள் சொன்னா கேட்போமா அப்படின்னா, மற்றவாள் சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். பெருமாள் சொன்னாலும் சரி, மற்ற ஆழ்வார்கள் சொன்னாலும் சரி, கேட்கறது கஷ்டம். சுயம் பிராட்டியா போயிட்டபடித்தான் நமக்கு எதை சொன்னால் ஹிதமா இருக்குமோ, அதனால நமக்கு அந்த ஹிதங்களை சொல்றாள் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. இப்போ பால்யாத் பிரபுத்தி சுஸ்னிக்னஹா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹான்னு ஒரு ராமாயண வாக்கியம். பெருமாளுடைய சேர்ந்து இருக்கான் பால்யாத் பிரபுத்தி, பெருமாளுடைய சேர்ந்து இருக்கிறபடினாலே அவனுக்கு செல்வமானது அந்த அளவுக்கு தழைச்சு இருக்கு. எந்த செல்வம் தழைத்து இருக்கு அப்படின்னா, பெருமாள் செல்வம் தழைச்சு இருக்கு. இப்போ அக்ஷய திருத்தீயன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறா, அதுக்கு எவனோ எப்போ சொல்லி வச்சுட்டான். அக்ஷய திருத்தீய அன்னைக்கு நகை வாங்கினால் வளர்ந்துட்டே போகும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். அதனால எல்லாரும் இன்னைக்கு ஓடி போய் நகை வாங்குறோம். ஆனால் அக்ஷய திருத்தி அன்னைக்கு பெருமாளை சேவிக்கணும் தான் சாஸ்திரம் சொல்றது. அதனால்தான் பல கோவில்கள்ல அக்ஷய திருத்தி அன்னைக்கு கருட சேவை பண்றார். அந்த கருடார் உடனா இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவித்தால் அந்த அழியாத செல்வமானது நம்மோடைய இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எது அழியாத செல்வம் அப்படின்னு கேள்வி கேட்டால், பெருமாளுடைய சாநித்தியம் தான் அழியாத செல்வம் அப்படின்னு தெரியுது. இந்த விஷயத்த பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு போதிக்கிறார். ஆண்டாலும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறார். அதனால்தான் சொன்னேன் பால்யாத் பிரபுத்தி சுஸ்னிக்தஹா அப்படின்னு. பால்யாத் பிரபுத்தி எப்படி லக்ஷ்மணன் பால்யாத் பிரபுத்தி சுஸ்னிக்தனா இருந்தானோ, பெருமாளோட சேர்ந்து இருந்தானோ, இவள் பால்யாத் பிரபுத்தி பெருமாள் விஷயக்கமான சிந்தனைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தார். எப்பேற்பட்ட பெருமாள், பெரியாழ்வார் எல்லா விஷயங்களையும் சொல்றார். எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பெள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை பொருட்டி விழுத்து கழகண்டு செய்யும் பிரானேன்னு அவன் பண்ண லீலைகள் எல்லாத்தையும் சொல்றாள். அவன் பண்ண லீலைகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ணா, கண்ணதில் இருக்கக்கூடிய படுத்துட்டு இருக்க வடபுத்திர சாயி பெருமாள் மேல அவள் ஆசைப்பட்டாள் இல்லையா. அதுதான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹா. அந்த செல்வமானது அவளுக்கு அதிகமாக கிடைச்சது இல்லையா. இது எப்படி தெரியறது அப்படின்னா, கிருஷ்ணனையே அனுபவிக்கணும், கிருஷ்ணனோடே இருக்கணும் இல்லையா. பார்க்கும் இடமெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதுன்னு சொன்னா போலே கிருஷ்ணனோடையே இருக்கணும்ன்ற எண்ணம் அவளுக்கு ஜாஸ்தியாக இருக்கு. இது எப்படி தெரியறது அப்படின்னா, கோபிகா கீதத்தில் ஒரு வாக்கியம் வருது, சமஸ்த உபனிஷத்துகளையும் சேர்த்தா போலே ஒரு அழகான ஒரு வாக்கியம். ஜெயதி தேகிகம் கிருஷ்ணா ஜென்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சாஸ்வதத்ரஹி தைத திருஷ்யதாம் கிருஷ்ணா தீக்ஷுதாவகாஹ த்வயி திருசாவஹா கிருஷ்ணா துவாம் விசின்வதேன்னு ஒரு வாக்கியம். ஜெயதி தேகிகம் கிருஷ்ணா ஜென்மனா விரஜா, இந்த தேகம் ஏற்பட்ட நாளிலிருந்து கடைசி கால பர்யந்தம் வரைக்கும் கிருஷ்ணன் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை தவிர வேற வார்த்தை நம்ம விஷயங்கள்ல வராது. நான் கண்மூடினாலும் கிருஷ்ணன், முழிச்சுருந்தாலும் கிருஷ்ணன், மனிதனுக்கு ஐந்து திசைகள் இருக்கு, ஜாகிர சொப்ன சுசுப்த மூர்ச்சா மரணம்னு சொல்லிட்டு. இந்த ஐந்து திசைகள்லயும் கிருஷ்ணனை தவிர வேற சிந்தனமே இல்லேன்னு சொல்றாவா. அப்படித்தான் நாச்சியாரும் இந்த இடத்துல சொல்றார். இப்ப கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு விஷயத்த தவிர இல்லேன்னு சொல்லிதான் இந்த பாசுரங்களையே ஆரம்பிக்கிறாவும். பாசுரம் ஆரம்பிக்கிறது, மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போருவீர் போருமினோ நேரழியர்னு ஆரம்பிக்கிறது. இது மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சார். ஏற்கனவே சொன்னோம், தேவர்களுடைய ஒரு கணக்கை வச்சுட்டு தான் இப்படி ஆரம்பிக்கிறதா வியாக்கியானங்கள்ல எடுக்கிறார். பெருமாள் மாசானாம் மார்கசீருஷகம்னு சொல்லியிருந்தது ஒரு பட்சம் இருந்தாலும், பெருமாள் வார்த்தையிலே அது ஒரு உபலட்சணம் தான் தெரிகிறது. சித்திர மாசத்திலேயோ வைகாசி மாசத்திலேயோ இல்லைன்னு சொல்ல முடியாது. பெருமாள் மிருகசீருஷ மாசம் அப்படின்றது ஒரு உபலட்சணம். ஏன் அப்படின்னா, எந்த விஷயத்தை நாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு ஏற்றத்தை கொடுக்கறதுக்காகத்தான் பெருமாள் அந்த மாதிரியான வார்த்தைகளே சொல்லுவான். அஷ்டமி திதி சூன்ய திதினோ, அது எப்படி சூன்யமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து பிறந்தான். மிருகசீரிஷ மாசம் பீட மாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு லோகத்துல. அந்த காலத்தில் எதுவும் அந்த நாட்கள் எதுவும் கைங்கரியம் அது எந்த விதமான நல்ல விஷயங்களும் பண்றது இல்லை அப்படின்னு ஒன்று வச்சுனுட்டா. இதே போக்கடிக்கிறதுக்காக ஒருவேளை பெருமாள் மாசானாம் மார்கசீரிசோகம்னு சொல்லியிருப்பானோன்னு தோன்றது. உண்மையா அந்த மாதிரி வியாக்கியானம் இல்லை, ஆனால் தனுர்மாசத்துக்கு இருக்கக்கூடிய குறைச்சல அவன் போக்கடிப்பாடுறதுக்காக மாசானாம் மார்கசீரிசோகம் சொன்னானோன்னு இருக்கு. இன்னொன்னு, மாதங்கள்ல சிறந்த மாதம் மார்கழி மாதம்னு பெரியவாள் எல்லாருமே சொல்றார். காளிதாசனும் சுபக சலிலாவகாக பாட்டல சம்சர்க சுரபிவனவாத்தாகனு சொல்றான் ஸ்பஷ்டமாவே இல்லையா. மார்கழி மாசத்துல ஒரு அவபிருத ஸ்நானம் பண்ணால், அமிர்ந்து குளித்தால், அது அவ்வளவு அவகாகன ஸ்நானம் பண்ணால் ரொம்ப அழகா இருக்கும்னு சாகுந்தலத்துல காளிதாசன் சொல்றான். அப்படிப்பட்ட மாசம் அந்த மாசம் மார்கழி மாசம். சீதகாலே பவே சீதம் உஷ்ணகாலே பவே உஷ்ணம்னு சொல்ற போலே, அது ரொம்ப அதிசீதமாகவும் இருக்காது அத்யுஷ்ணமாகவும் இருக்காது அந்த மாசம். பிரிவால் சாஸ்திரங்கள் அழகா சொல்லியிருக்கா, தனுரோ தனுராகாரா மகரோ குண்டலா கிருத்திகின்னு சொல்றா. தனுர் மாசத்துல தனுராகாரத்துல பனியானது இருக்கும், வில்லுல எப்படி ஒரு சுத்திதான் அந்த உலோகமானது இருக்குமோ அதுபோல நம்மை சுற்றிதான் பனி இருக்குமோ தவிர நம்மேல் விழாது பனி அப்படின்ற தெரியுது. மகரோ குண்டலா கிருத்திகி, மகர மாசத்துல குண்டலத்துல தங்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி பூர்த்தியாக இருக்கும். தையின்னா தரையும் குளிரும்ன்றது கிராமங்கள்ல சொல்ற வார்த்தை. மார்கழியில் மகனை அனுப்புவான், தையில் அவனே வருவான் அப்படின்னு வியாக்கியானத்துல ஸ்பஷ்டமாவே பெரியவாள் எடுத்திருக்கா. இது அப்படிப்பட்ட மாசம் இந்த மார்கழி மாசம். தேவர்களுடைய பிராம முகூர்த்த மாசம் இந்த மார்கழி மாசம். நம்முடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள், நம்முடைய தட்சிணாயணம் அவர்களுக்கு இரவு, நம்முடைய உத்தராயணம் அவர்களுக்கு பகல். அதனால பகல் ஆரம்பிக்கக்கூடிய பொழுது சூரிய உதயமான பொழுது, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாழிகை மார்கழி மாசமான இந்த நாழிகை. ஏன் இப்படி நாச்சியார் சொல்றா அப்படின்னா, பிராமே முகூர்த்தே உத்தாய அரிம்பசேத் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் சொல்றது. பிரம்ம முகூர்த்த காலத்தில் எழுந்துக்கணும்னு சொல்றது, அதுவும் ஹரிநாமஸ்மரணம் பண்ணணும்னு சொல்றது இல்லையா. நான் கலவு நாஸ்தியேவ நாஸ்தியேவ நாஸ்தியேவ கதிரன்யதா அரேஹே நாமைவ நாமைவ நாமைவ கிரகமேதினம் அப்படின்னு ஒரு வார்த்தை. கலியுகத்தில் ஹரிநாம ஸ்மரணத்தை தவிர வேற வழியே கிடையாது, அதுவும் சர்வதா பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்றிருக்கு. சர்வதா பண்ணிட்டு இருக்கணும்னா கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த கணக்கெல்லாம் வச்சுண்டு நாச்சியார் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு காண்பிச்சா. இப்போ தை மாசம்ன்றது எங்க காண்பிக்கிறார்னா, தையொரு திங்களும்னு தன்னுடைய திருமொழி ஆரம்பிக்கும் போது காட்டுறா. இப்போ பெருமாளை பார்த்தாச்சு, சந்தோஷம் ஏற்பட்டுருத்து, அதனால அதுல தையொரு திங்களும்னு சொல்லிட்டா. ஹரிநாம ஸ்மரணம் பண்ணணும், அதனால பிரம்ம முகூர்த்தத்துல இந்த திருப்பாவைய ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றது நமக்கு தெரியறது. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அப்படின்னும், மிருகசீரிஷ நட்சத்திரம் பௌர்ணமி திதி இதுதான் மார்கழி அப்படின்னு வருது, மிருகசீரிஷ மாசம்னு வருது. மார்கழி அப்படின்னா மார்க்கம், சீர்ஷம்னு, சீர்ஷம்னா தலை, மார்க்கம்னா வழி, த தலையாய வழி இருக்கிறதுக்குள்ளேயே சிறந்த உபாயம் எதுன்னா சரணாகதி. அதை சொல்றதுக்காகவும் இவள் மார்கழின்னு ஆரம்பிச்சான்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றா. இந்த சரணாகதி சாஸ்திரத்தை சொல்றதுக்காகத்தான் பிராட்டி ஏற்பட்டாள். அதனாலதான் பெருமாள் கேட்கும்பொழுது லகு உபாயம் வதப்பிரபோன்னு சொல்லும்பொழுது பெருமாள் சொல்றான், பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவத் அர்ச்சனம், பகவத் பாதாரவிந்த சேவனம், இதெல்லாம் பண்ணால் லகு உபாயமா இருக்கும்னு சொல்றான். பகவன் நாம சங்கீர்த்தனத்தை முதல் 10 பாட்டுல சொல்றா, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னு. பகவத் பாதாரவிந்த அர்ச்சனத்தை 2வது 10 பாட்டுல சொல்றா, நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மூர்த்தின்னு சொல்லிட்டு. ஆத்ம சமர்ப்பணம், பகவத் ஆத்ம சமர்ப்பணம், பகவதி ஆத்ம சமர்ப்பணம், பகவானிடத்திலே ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். இத ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில் பாசுரத்துல அவனிடத்திலே ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணிடுறா. ஆகையினால நாச்சியார் சரணாகதி தத்துவத்தை பிரதிபாதனம் பண்றதுக்காகத்தான் இந்த திருப்பாவை ஆரம்பிச்சான்றது இந்த மார்கசீரிஷ பதத்திலிருந்தே நமக்கு தெரிகிறது. இப்ப மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட பௌர்ணமி சேர்ந்தால் மார்கசீரிஷம்னு ஏற்படும். பௌர்ணமி சேர்ந்து இருக்கக்கூடிய மாசம் மார்கசீரிஷ மாசம். இந்த மாசத்தினுடைய பெயர்கள்லாம் பார்த்தால் சௌரமான ரீதியிலையும் சாந்திரமான ரீதியிலையும் வரும். இப்போ மேஷம், மேஷ மாசம், விருஷப மாசம், மிதுன மாசம், இத மாதிரியான வியபதேசங்கள், இத மாதிரியான விவகாரங்கள் ஏற்பட்டதுன்னா அதெல்லாம் வந்து சௌரமான ரீதி. சைத்திரம், வைசாகம், ஜேஷ்டம் அப்படின்ற சொல்லெல்லாம் ஏற்பட்டதுன்னா அது சாந்திரமான ரீதி. சித்திரை வைகாசின்னு நாம தமிழ்ல சொல்றதெல்லாம் கூட இந்த சாந்திரமான ரீதியிலேருந்தான் ஏற்பட்டது. சித்ரா நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்தால் சைத்திர மாசம், விசாகா நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்தால் விசாக மாசம், இப்படி வைசாக மாசம், இப்படி எல்லாம் ஏற்பட்டது கூட இந்த மாதிரிலாம் பௌர்ணமி திதியை மனசுல வச்சுட்டு தான் ஏற்பட்டது. அதனால்தான் நாச்சியாரும் மார்கழி திங்கள்னு சொன்னான். இப்போ நட்சத்திரங்களுடைய விருத்தி கிராசத்துக்கு ஏற்றா போல அந்தந்த பௌர்ணமியிலேயோ சௌதசியிலேயோ பிரதமையிலேயோ கூட அந்தந்த மாசமான தித்தியிலேயோ கூட மாசமானதெல்லாம் பிறக்கும். அதை பத்தி நாம சிந்திச்சுட்டு இருக்க வேண்டாம். ஆனால் ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்லும்பொழுது சாந்திரமான ரீதியிலையும் சௌரமான ரீதியிலையும் தான் மாசங்கள் உண்டாருது அப்படின்னு நமக்கு சொல்ற. இப்போ மிருகசீரிஷ மாசம்ன்றது தமிழ் சொல்ல போல இல்லை அப்படின்றது நமக்கு நிரூபிக்கப்பட்டுச்சு. அப்ப மார்கசீரிஷம் அப்படின்ற வட சொல்லுடைய விகாரம் தான் சரணாகதின்ற அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் ஏற்பட்டதுன்றது நமக்கு தெரியறது. மற்ற வேற ஏதாவது மார்கசீரிஷம்ன்ற சொல்லு கூட இந்த பொருள் சம்பாவிதமாகவே ஆகலாம். ஆனால்தான் சொல்லும்பொழுது மார்க சீருஷ அப்படின்னு 2 பதமா சொல்லி தலையாய உபாயம்னு சொல்லி சிறந்த உபாயம் சரணாகதி அப்படின்னு பெரியவாள் இதுக்கு அர்த்தம் பண்ணான். இந்த சரணாகத்தியை நாம தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா ஆச்சாரிய அபிமானத்தை கொண்டுதான் நாம தெரிஞ்சுக்க முடியும்ன்றதுக்காகத்தான் இந்த திருப்பாவையே ஸ்வயம் காலக்ஷேப கிரந்தமாக வச்சு பூர்த்தியாக காலக்ஷேபத்தை கேட்டுட்டு தான் பெரியவாளிடத்துல அபியசித்து தான் நாம் இந்த திருப்பாவையை கேட்கணும், திருப்பாவை நாம அர்த்தங்களை வாசிக்கணும். ஸ்வயம் ஏதோ குமுதம் கல்கி ஆனந்த வேடன் வாசிக்கிறா போல வியாக்கியானங்கள் எடுத்து வாசிக்க கூடாது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதனால மார்கழி திங்கள் அப்படின்றது இந்த சரணாகதி சாரம். இந்த ஆச்சாரிய அபிமானத்தை சொல்லும்பொழுது பல பாசுரங்கள்ல நாச்சியாரே ஆச்சாரியனுடைய அபிமானத்தை பத்தி பேசுறார். பாசுரங்கள்லயே வரும்பொழுது வியாக்கியாதாக்கள் பண்ணும்பொழுது முதல்ல 5 பாசுரத்தை பெருமாள் பரமாக சொல்லிட்டு பெருமாளுடைய 5 அவஸ்தைகளை எடுத்து சொன்னவர்கள் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 ஆழ்வார்களை எழுப்பி எப்படியேப்பட்ட ஆச்சாரியக்கம் அவள் பண்ணியிருக்கா, அவள்லாம் எப்படி நம்மளை வழி நடத்தின்னு போறான்ற விஷயங்களையும் பெரியவாள் இந்த பத்து பாசுரங்கள்ல காட்டுறார். நாச்சியாரும் அது போல சொல்லும்பொழுது ஆச்சாரிய அபிமானத்தை எப்படி காட்டுறா அப்படின்னா திருமொழியில ஒரு இடத்துல கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே அப்படின்னு சொல்றார். இப்ப கொல்லை அரக்கியை, இப்ப ஒருவேளை ராமன் அந்த அரக்கியோடைய லக்ஷ்மணனோ ராமனோ அந்த அரக்கியனுடைய மூக்கை அறுத்துட்டார்கள் அப்படின்றது பொய்யின்னு நீங்க சொன்னீங்கன்னா நானும் பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்தது பொய்யின்னு ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், எப்படி ராமனுடைய வார்த்தைகளோ வால்மீகியுடைய வார்த்தைகளோ இல்லையா நத்தே அன்றுதா வாக் பவிஷ்யதி அப்படின்னு பிரம்மாவுடைய வாக்குலேருந்து உடித்தபடினால எப்படி வால்மீகியுடைய வார்த்தைகள் பொய்யாகாதோ சத்தியசந்த மகாபாகான்னு பிராட்டி பெருமாளை சத்தியசந்தன் கூட்டப்படினால பெருமாள் வாக்கு பொய்யாகாதோ அதுபோல நாச்சியாருடைய வார்த்தைகளும் எந்த இடத்திலும் பொய்யாகாது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன்னா ராமனே சொல்லும்பொழுது ஆச்சாரிய சம்பந்தம் அவ்வளவு முக்கியம்னு சொல்றார், மித்ரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சனன்னு சொல்றார். அந்த அளவுக்கு யாரையும் விட்டுடக்கூடாது. ஆச்சாரியருடைய காரியம் என்ன அப்படின்னா, அல்பஜ்ஞனா இருக்கக்கூடிய நம்மள பெரிய ஜாத்தாவாக மாற்ற வேண்டியது அவளுடைய கடமை. அந்த கடமையை அவ இன்று பரியந்தம் சரிவரதான் செஞ்சுட்டு இருக்கா. நாமோ அவளிடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அபிமானம் தான் குறைஞ்சு போறதே தவிர, அவள் ஆச்சாரியார்கள் இன்னி வரைக்கும் ஆச்சாரியர்களாத்தான் இருக்கான். இப்ப இந்த இடத்துல பாருங்க, மார்கழி திங்கள்னு இருக்கு, காலம் சொல்லப்படுறது. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு சொன்னா, இந்த காலம் அற்புதமான காலம். மது நிறைந்த நன்னாளால்னு சொல்லிட்டா, மது நிறைந்த நன்னாளால் அப்படின்னா இது இந்த காலம், அதாவது இப்ப ஏற்பட்ட காலம் இருக்கு பாருங்க, அந்த காலம் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்றதுக்காகவே இங்க காலத்தை, அதாவது அந்த சமயத்தை குறிக்கிறதா இருக்கு. மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு, அத்தியமே சபலம் ஜென்ம சுப்பிரபாதாச்ச மே நிஷா அப்படின்னு ஒரு வார்த்தை, அத்தியமே சபலம் ஜென்மன்னு சொல்றார். கம்சன் அக்ரூரரை பார்த்து போய் கிருஷ்ணரை அழைச்சிட்டு வாங்கோன்னு சொல்றான். இவன் எதுக்கு அழிச்சுட்டு வரப்போறான்றது அவருக்கு தெரியும், அழிச்சுட்டு சொல்றான்றது. ஆனாலும் கிருஷ்ணனை பார்த்து சேவிக்கலாமேன்ற ஒரு ஆனந்தத்துல கோகுலத்துக்கு ஓடுறார். ஏன் அப்படின்னா, அத்தியமே சபலம் ஜென்ம, இன்னைக்குத்தான் நாம பிறந்திருக்கோம் போல் இருக்கு, இது நாள் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப வேஸ்ட், இது ஒண்ணுத்துக்குமே உதவாத வாழ்க்கையா இருந்ததுன்னு நினைக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு அத்தியமே சபலம் ஜென்ம அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அப்படின்றதுல சொன்னது கூட, பெருமாளை சேவிக்கக்கூடிய காலம் சிறந்த காலம்னு தெரியுது. பெருமாளுடைய சேவிக்கக்கூடிய காலம் ஏன் சிறந்த காலம்னா, எந்த இடத்தெல்லாம் சேவிக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த இடத்தெல்லாம் நமக்கு, அதாவது இந்த இடம் அந்த இடம்னு இல்லாமல் எல்லா இடமும், இந்த காலத்தில் தான் பெருமாளை சேவிக்கலாம், அந்த காலத்தில் தான் பெருமாளை சேவிக்கலாம்னு இல்லை, எல்லா காலத்திலையும் சேவிக்கலாம்னு இருக்கு. அதனால நாச்சியார் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொன்னான். நன்னாள் பெருமாள் விஷயமாக சொல்லப்பட்ட நாள்னு அர்த்தம். வாசுதேவ தருச்சாயா நாபிசீதா ந கர்மதா நாதிசீதா ந கர்மதா நரகாந்தகார சமணி தா கிமர்த்தம் ந தேவியதே ந சேவியத்தேன் இருக்கு. நரகாங்கார சமணி நரகாங்கார சமணின்னு இருக்கு. இப்போ வாசுதேவ தருச்சாயா, இந்த வாசுதேவன்றவனே ஒரு பெரிய விருட்சம், அதுல நிறைய நிழல் இருக்கு. நாதிசீதா ந கர்மதா, அதுல நிறைய நிழல் இருக்கு. அது வந்து ரொம்ப நிழல் தரக்கூடிய, ரொம்ப சௌலபியமான ஒரு விருட்சம் அந்த விருட்சம், வாசுதேவன் சொல்லக்கூடிய விருட்சம். அந்த விருட்சத்துல போயிட்டு நாம அவன் அடிபணிந்து நாம இல்லைன்னா எப்படி நம்மளால வாழ முடியும்னு கேக்குறா. இப்ப நம்முடைய காரியம் என்ன, வாசுதேவன் அடிபணிஞ்சு வாழணும், வாசுதேவனிடத்துல போய் நம்முடைய ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணிக்கணும். பெருமாள் இடத்துல நாம, வாசுதேவனிடத்துல நாம வந்து நம்முடைய பரங்களை சமர்ப்பிக்கல அப்படின்னால் நம்முடைய ஜீவனமே ஒன்றுக்கும் உதவாத ஜீவனம் அப்படின்னு நாச்சியார் சாதிக்கிறார். அப்போ அவ என்ன தெரியுது, வாசுதேவ தருச்சாயான். இதே விஷயத்த வாசுதேவ தருச்சாயான்ற ஸ்லோகத்தை மனசுலேயே வச்சுட்டே கூட இதே விஷயத்த சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல எடுக்கிறார். ஜடாயு புஷ்கரணி விஷயமாக சொல்லும்பொழுது, ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தம் உபாஸ்மகே எத்திர துங்கைர் அதுங்கைஸ்த பிரணத்தைர் கிரகியத்தே பலம் அப்படின்னு ஜடாயு புஷ்கரணி திருப்புக்குழி எம்பெருமான் விஷயமாக சொல்லும்பொழுது கூட அந்த கல்பவிருஷத்தை பத்தி சொல்றாரு. விஜயராகவன் எம்பெருமானுடைய திருநாமம், காஞ்சிபுரத்துக்கு அருகில் இந்த திரு திவ்யதேசம் இருக்கு, திருப்புக்குழின்னு பேரு, புட்குழியும் போரேறேன்னு கலியனுடைய வார்த்தை. அப்படி கல்பக விருட்சமாக நமக்கெல்லாம் காட்சி தரான் பெருமாள். கல்பவிருஷத்தை போய் நாமெல்லாம் சேவிச்சு நாம் பலனை அடையணும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினால ஏற்படுறது நமக்கு. அதே போல வாசுதேவனை போய் அடைஞ்சு நாம வாசுதேவன் விஷயகமான விஷயங்கள் வாசுதேவன் விஷயகமாகவே சிந்தனங்களை பண்ணி நாம் வாசுதேவனை தெரிஞ்சுக்கிறதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கணும் அப்படின்னு தெரியறது. இதுல இருந்து சம்விதா தேயம் சங்கல்ப பூர்விகா தேயம்னு ஒரு வார்த்தை, எதை பண்ணாலும் சங்கல்பம் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு இருக்கு. அதனால நாச்சியாரம் சங்கல்பம் பண்ணிக்கிறா மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்லி, அதுவும் கிருஷ்ணனை எழுப்புறதுக்காக போறா. ஏன்னா தனியனுள்ளே நம்ம பார்த்தோம் சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் அப்படின்னு சொல்லி, அப்போ அவனிடத்துல விஷயங்களை சொல்லி அவனை எழுப்புறதுக்காக போறா. எப்படி எழுப்புறான், கௌசல்யா சுப்ரஜா ராமான் விஸ்வாமித்திர எழுப்பினா போலே இல்லையா. கதிரவன் குணசெய் சிகரம் வந்தடைந்தான் கணவிருள் அகன்றது காளையம் பொழுதாயின்னு ஆழ்வார் எழுப்பினா போலே இவா எழுப்புறா. ஆபூரியமான பக்ஷே புண்ணிய நட்சத்திரேன்னு சொல்லி அந்த புண்ணிய நட்சத்திரத்தையும் அந்த பக்ஷத்தையும் சொல்லி பெருமாளை எழுப்புறா. ஆகையினால மார்கழி திங்கள் மதுநிறைந்த நன்னாளால்னு தமிழ்ல போட்டாள் இல்லையா. ஒரு வார்த்தை இருக்கு, ஆளவந்தாரே சாதிக்கிறார், தொதாசிரித்தானாம் ஜெகதுத்பவ ஸ்திதிஹி பிரணாச சம்சார விமோச்சனாதயா பவந்தி லீலா விதேஷ்ட வைதிகாக தொதீய கம்பீர மனோனுசாரினஹான்னு ஒரு வார்த்தை. நான் எழுப்ப போறேன் எம்பெருமான, என் கூட வரவாலும் எப்படி இருக்கணும் இல்லையா, அதே போல கம்பீரமா இருக்கணும் இல்லையா. பெருமாளை எழுப்புறவாள், பெருமாளிடத்திலே சேர்றவாள், பெருமாளை சேவிக்கிறதுக்காக நம்ம போறோம். பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகும்போது அழுது வடிஞ்சின முகத்தோட போகக்கூடாது, வெறும் நெத்தியோட போகக்கூடாது. பெருமாளை சேவிக்க போகும்போது தான் ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போட்டுன்னு போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் காட்டுறதுக்காகத்தான் பெரியவாளே தொதிய கம்பீர மனோனுசாரினா. உனக்கு இருக்கக்கூடிய காம்பீரியம் சக்கரவர்த்தி திருமகனை சேவிக்க நாம போறோம், அப்ப சக்கரவர்த்தி திருமகனை சேவிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு காம்பீரியம் அந்த கம்பீரம் நமக்கும் இருக்கணும். அவனை சேவிக்க போறோம் இல்லையா, அப்ப அவனுடைய அனுகிரகத்துக்கு நாம பூர்ண பாத்திரனா ஆகணும்னால் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆளவந்தார் சாதிச்சார். அதே போல இவனும் கிருஷ்ணனை எழுப்ப போறா. அப்போ கிருஷ்ணனை எழுப்ப போகும்போது எப்படி எழுப்ப, கூட இருக்கிறவாளும் எப்படி வரணும் அப்படின்னா, இவ்வளவு திருமொழியில வேற சொன்னா இல்லையா, காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மெய் கொலோ அப்படின்னா, அப்ப காலத்தால எழுந்து பார்த்தால் குயிலெல்லாம் கத்துறது, மாலின் வரவு சொல்றது, பெருமாள் நம்மளை பார்க்கறதுக்காக வரப்போறான்னு சொன்னாவோ, இப்ப நாம பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறோம், அப்ப அதுக்கேத்தா போலத்தானே நாம போகணும் அப்படின்னு இந்த நீராட போருவீர் போருமினோ நேரறியீர்னு சொன்னா. இந்த நீராட போருவீர் அப்படின்னு கேட்டா போல பாசுரங்கள் திருப்பாவையில பார்த்தால் ஒரு அஞ்சு இடத்துல வருது. அப்ப நீர முதல் பாசுரத்துல பார்த்தால் நீராட போருவீர்னு வருது, நான்காம் பாசுரத்துல மார்கழி நீராடன்னு வருது, பதிமூணாம் பாசுரத்துல குடைந்து நீராடாதேன்னு இருக்கு, இருபதாம் பாசுரத்துல இப்போதே எம்மை நீராட்ட அலுவலம்பாவாய்னு வருது, இருபத்தைந்தாவது பாசுரத்துல மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு இருக்கு. ஆகையினால இந்த நீராட்டம் அப்படின்றதுக்கு குளிக்கணும் அப்படின்னு அர்த்தம் சொன்னா போல தெரியல. இப்ப நீராட போருவீர் அப்படின்னா அர்த்தம் வெறும் குளிக்கணும்ன்றதுல மட்டும் இல்ல, தீர்த்தம் ஆடணும்னு இருந்தால் அது வேற மாதிரி போயிருக்கும். எதுக்கு கிருஷ்ணனை போய் எழுப்பணும், தீர்த்தம் ஆடணும்னா ஒரு சரஸ் அதாவது ஒரு குளத்துக்கோ பொய்கைக்கோ தானே போகணும். நீராட போருவீர் போருமினோ நேரீர்னா இப்ப நீராடுறதுக்காக போறா. அப்ப நீராட்டம்னா கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷம்னு அர்த்தம். பெரியவாள் வியாக்கியானம் பண்ணும்போது சுனை அப்படின்னு எடுத்தாங்க. அப்போ கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷம் தான் இந்த நீராட்ட சப்தத்துக்கு அர்த்தம்ன்றது. ரங்கராஜ ஸ்தவத்துல பட்டரே சொல்லும்பொழுது, பிபநயன புரஸ்தே ரங்கதுர்யாபிதானம் ஸ்திதமிவ பரிபுல்லாத்து புண்டரீகம் தடாக்கம் அப்படின்னு சொல்றார். இப்ப ரங்கநாதனை சேவிக்க போச்சு, அவர் ரங்கநாதனை சேவிக்கிறத வர்ணிச்சுட்டே போறார் ரங்கராஜ ஸ்தவத்துல. அப்படி சொல்லும்பொழுது வாசல்ல அந்த தாயார் சன்னதியை சொல்றார், வடக்கு வாசல் வழியா தாயார் சன்னதியை சொல்றார். தாயார் சன்னதியை சேவிச்சுட்டு உள்ள போறார், உள்ள போனே அந்த அஞ்சு குழி வாசலை சொல்றார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சந்திர புஷ்கரணியை சொல்றார். அப்ப ஸ்திதமிவ பரிபுல்ல புண்டரீகம் தட்டாக்கம் அப்படின்னு ஒரு தட்டாக்கத்தை சொன்னார் அந்த இடத்துல. உட்புல்ல பங்கஜ தட்டாக்கம் இவோபயானி ஸ்ரீரங்க ராஜமிவன்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ உட்புல்ல பங்கஜ தட்டாக்கம் இவோபயானின், அப்போ தடாக்கம்னா நீராட போருவீர்னா தடாக்கம்னே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணுமோ இல்லையா, தடாகம்ன்ற வார்த்தையை சொல்லாமல் நீராட போருவீர், போருமினோ நேரையீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிருமீர்கள் மேல போயிட்டாலே, இது எப்படி ஒத்து வரும் அப்படின்னால், ஏன்னா ஆழ்வாரம் ஒரு இடத்துல சொல்லும்பொழுது சாயல் சாம திருமேனி தன்பாசை அடையா தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானோன்னு, வாசத்தடம் போல் வருவானோன்னு வாசத்தடம்னு சொன்னார். தடம்னா தடாகம், வாசத்தடம்னா பெரிய தடாகம்னு அர்த்தம். இப்ப அப்படித்தானே சொல்லணும் அப்படின்னா, இப்ப தடாகம்னு சொல்லலையே அப்படின்னா அதுக்கும் வியாக்கியானம் பண்றா. இந்த இடத்துல அவன்தான் தடாகம்னே சொல்றா இல்லையா. நீராட போருவீர், போருவீர், நீராட கிருஷ்ணனிடத்திலே போறோம், கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்தை விரும்பி போகிறோம் அப்படின்னா, குளிக்காம எங்க போறீங்க அப்படின்னா, குளிக்கிறதுக்காகத்தானே போறோம்னா, குளிக்கிறதுக்காக போறோம்னா தடாகம் சொல்லலையே அப்படின்னா, அது வியாக்கியானம் பண்றா தடாகமே அவன்தான்பான்னு சொல்றா இல்லையா. அவன்தானே தடாகம். சரி, அவன் தடாகம்னு எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா, சுவாமி ஆழ்வார், ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில சொல்லும்பொழுது, கரசரண சரோஜே காந்திமன் நேத்திர மீனே சிரமமுஷி புஜ வீச்சி வியாக்குலே காதமார்கே ஹரிசரசி விகாக்கியாபிய தேஜோஜலௌகம் பவமரு பரிக்கின்னா கேதமத்திய தியஜாமின்னு சொல்லிட்டு, வியாக்குலே காதமார்கேன்னு சொல்லி ஹரிசரசி விகாக்கியே, அந்த ஹரின்ற சொல்லக்கூடிய அந்த சரசி விகாக்கிய அவனை அடைந்து அப்படின்னு சொன்ன. அப்ப சரசி விகாக்கிய, அப்ப ஹரிசரசி அவன் தானே தடாக்கும், சரஸ் அப்படின்னா தடாகம், ஏரின்னு ஒரு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல, சரஸ் அப்படின்னா ஏரி, தடாகம் இல்லையா, தடாகத்தை எடுத்துக்கிறோம் நம்ம இந்த இடத்துல. அப்ப அவன் தானே தடாகம், வேற யார் தடாகம்? அப்போ நாச்சியார் சொன்னது சரிதானே, நீராட போதுவீர் கிருஷ்ணனுடைய சம்சலேஷம், அப்ப கிறிஸ்து அவன் தான் தடாகம், அவனை அனுபவிக்கிறதுக்காக போறோம். இது ஆழ்வார், இதையும் ஒரு இடத்துல ஆழ்வார் சொல்றார், துயர்கரும் கடிதடைந்து வந்து அடியவர் தொழுமின் அப்படின்ற பாசுரத்துல சொல்லும்பொழுது, தசரதன் பெற்ற மரகத மணி தடத்தினையேன்னு சொல்றார். அப்ப தயரதன் பெற்ற மரகத மணி தடத்தினையேனா அவன் தான் தடாகம் அப்படின்னு தெரிகிறது. தடம்னா சாதாரண தடாகம் இல்ல, பெரிய தடாகம்னு தெரிகிறது. அப்போ அப்பேற்பட்டவாள நீராட போதுவீர்னு அழைக்கிறாவோ இல்லையா, பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவார என்ன ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துகு மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா அப்படின்னு ஸ்ரீரங்கநாதன் கூப்பிடுறான். ஞாசத்தலகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எப்படி கூப்பிடுறான், பிராயா பிரபதனே பும்சம், இவருமே சொல்லிக்கலாம் பிராயஹான்னு சொல்லிட்டு பெரும்பாலும் அப்படின்னு. ஆனால் பிராயா பிரபதனே பும்சம்னு சொல்லிட்டு பௌன புண்ணியம் நிவாரையன், இப்போ பிராயா பிராயஹான்ற ஒரு சொல்லு இருக்கு, அது கவிஞர்கள்லாம் உபயோகிக்கக்கூடிய ஒரு சொல்லு, சுவாமி தேசிகனும் அப்படிதான் எடுத்தாரோன்னு தோன்றது. இது என்ன அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னா, அங்க ரொம்ப ஸ்பஷ்டமாவே வியாக்கியானத்துல பெரியவாள் சொல்றா, ரங்கநாதனை ஒரு தடவை பாருங்களேன்னு சொல்றார். ரங்கநாதனை ஒரு தடவை பாருங்கோ, பாத்துட்டீங்களா, அப்ப ரங்கநாதனுடைய அபே ஹஸ்தத்தை கொஞ்சம் பாருங்கோ. இப்போ பெருமாள் எம்பெருமான் மலையப்ப சுவாமி திருமலை மேல காட்சி தரான், அங்க திருமலை மேல ஒரு முத்திரையோட காட்சி தரான், இங்க ரங்கநாதன் அபயமுத்திரையோட காட்சி, தான முத்திரையோட காட்சி தரான் சீனிவாசன், இவன் அபயமுத்திரையோட காட்சி தரான் ரங்கநாதன். அது நேரா இல்ல, கொஞ்சம் வளைஞ்சி இருக்கு. எதுக்காக அப்படி ஒரு காட்சியை நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா, எல்லோரும் என்னுடைய திவ்ய கரத்தை பாருங்கோ, யாரெல்லாம் சரணாகதி பண்ணிக்கலையோ அவள்லாம் வந்து பண்ணிக்குங்கோ இல்லையா. சரணாகதி பன்னிண்டவாள சரணாகதி போறோம் போறோம்னு சொல்றானா, பௌன புண்ணியன நிவாரையன்னு ஹஸ்தா ஸ்ரீரங்க பர்த்துகு மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா அப்படின்னு சொல்றான். ஏன்னா சரணாகதியை ஒன்னு ஒரு வாட்டிதான் பண்ணணும்னு சொல்றான். அசகிருத் கர்த்தவியம்ன்றது கிடையாது, உபாசனம் தான் சீபாஷ்யத்துல சொல்ற ஆவருத்திர் அசகிருத் உபதேசாத்னு சொல்லி, உபாசனம் தான் சகிருத் கர்த்தவியமா அசகிருத் கர்த்தவியமானு கேட்டு அசகிருத் ஆவருத்தி கர்த்தவியான்னு சொல்லி சொல்றான். அப்போ சொல்றா, அப்ப இந்த இடத்துல சரணாகதின்றது ஒரு பிரபத்தி ஒரு முறை தான் பண்ணிக்கணும்னு இருக்கு பெரியவாள் வார்த்தைகள்லயே. ஏன்னா சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மமனு எம்பெருமான் சொன்னபடினால, சகிருதேவ பிரபன்னாய ஒரு வாட்டி சொன்னாலே போறோம்னு தெரியறது நமக்கு. இப்ப லோகத்திலையும் பார்த்தால் ரசிகாக புவி பாவுகான்னு சொன்னா பாகவதத்துல, ரசிகர்களா இருக்கணும். எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை சேவிக்கக்கூடிய ரசிகர்களா இருக்கணும். கோவில்ல அர்ச்சகர் கற்பூரம் காட்டுறார், அர்ச்சகர் ஆர்த்தி காட்டுறப்போ நாம கண்ணை மூடின்னு சேவிக்கிறோம். கண்ணை மூடின்னு சேவிக்க கூடாது, கண்ணை திறந்துட்டுதான் சேவிக்கணும். ஏன்னா கர்ப்பகிரகம் ரொம்ப இருட்டா இருக்கும். அர்ச்சகர் கற்பூர ஆகாரத்தை காண்பித்தாருன்னா அந்த ஆகாரத்தினுடைய வெளிச்சத்துல எம்பெருமானுடைய திருமுக மண்டல சேவையானது அற்புதமா இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம ரசிகர்களா இருக்கணும். இப்ப சாஸ்திர புராணாதி விஷயங்கள்ல நமக்கு ரசிக்கிற தன்மை இருக்கணும். இப்ப ரசிக்கிற தன்மை இல்லைன்னா ஏன் ஆண்டாள் மார்கழி திங்கள்னு போட்டால், ஏன் வைகாசி திங்கள்னு போடலன்ற கேள்வியெல்லாம் நமக்கு தோணும். அதனால ரசிக்காக புவி பாவுக்காகனு பாஷ்ய பாகவதத்தில் சொன்னார், நீராட போருவீர் போருமினோ நேரழியர்னு, போருமின் போதுமினோ நேரழியர்னு. இப்போ அதிகாரி பேதம் இல்லாமல் எல்லாரையும் வர சொல்றார். இப்ப அதிகாரி பேதம்னா என்ன, இதை பண்ணு அதை பண்ணு, இதை இவாள் தான் பண்ணணும்னு இருக்கு சாஸ்திரம். சில விஷயங்களை இவாள் தான் பண்ணணும், சில விஷயங்களை இவா பண்ணக்கூடாது. இப்போ அத்தியனம் அத்தியாபனம் இதெல்லாம் பிராமணனுக்கு உண்டு. அப்போ மற்றவாள் சூத்ரால் இதை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தெரியறது, அத்தியனமும் பண்ணக்கூடாது அத்தியாபனமும் பண்ணக்கூடாதுன்னு தெரியறது. சில விஷயங்கள் வேதத்திலே சொல்றது, சத்தியம் வத தர்மம் சர மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ யான்யன வத்யானி கர்மாணி, இப்படிலாம் சில வாக்கியங்கள் இருக்கு. இதை பிராமணன் தான் பண்ணணும், இது சத்திரியன் தான் பண்ணணும், இதை வைசியன் தான் பண்ணணும்னு சொல்லலையே. சத்தியம் வத எல்லாரும் உண்மையே பேசு, மாத்ரு தேவோபவ பிராமணனுடைய மாதாவை மட்டும் தேவர்களா மதி, தெய்வமா மதி, மற்றவர்களுடைய மாதாவெல்லாம் நிந்தி அப்படின்னு சொல்லலையே. அப்ப அதிகாரி பேதம் இல்லாமல் எப்படி ராஜசம்ஹித வேதமானது சொல்லித்தோ அதே போல போருமினோ நிரழியர் யார் வரங்கிலோ வாங்கோன்றார். இப்ப எல்லாருமே சரணாகதிக்கு அதிகாரிகள்னு இதுலன்னு தெரியறது. அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தா போல அந்தனருக்கும் இது அதிகாரம் உண்டது, அதிகாரம் இருக்கு. அந்தியருக்கும் இதுல அதிகாரமானது சரணாகத்தில அதிகாரம் இருக்குன்னு இவர் தேசிகன் சாதிச்சார். அப்ப இழையீர் அப்படின்னா ஆபரணம்னு அர்த்தம். இப்ப ரூபமேவ அஸ்ய மகிமானம் வியாச்சஷ்டேன்னு ஒரு வாக்கியம். இப்போ இவாள் மனசுல கிருஷ்ணன் இருக்கான், அங்குஷ்ட மாத்திர பிரமிதா மத்திய ஆத்மனி திஷ்டன்னு உபானிஷத் வாக்கியம். இப்போ ஒவ்வொருத்தருடைய ஹிருதய குகைக்குள்ளேயும் நம் கட்டை விரல் அளவு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஹிருதயத்துல அந்தர்யாமியாக இருக்கான். அவன் அந்தர்யாமியாக இருக்கான்றத தெரிஞ்சுன்ட்டாவோ அப்ப அவனுடைய முகம் எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும். இப்ப எது பிரகாசம், ஏதோ லோகத்துல இருக்கக்கூடிய ஆபரணம் பிரகாசம் இல்ல, சமதமாதிகள் தான் ஆபரணமா இருக்கு. அதைத்தான் சொல்றா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தமிழ்ல. சமோ தமோ இதெல்லாம் சமதமாதி சாதனம். சாந்தோ உபரத்த ஸ்திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பசியேத்னு ஒரு விஷய வாக்கியம். அப்போ சமோ தமோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்ப இதையெல்லாம் வச்சுட்டு தான் நாம பெருமாளை சேவிக்க போகிறோம்னு நமக்கு தெரியுது. பாயர் பாடி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ திருமீர்கள்னு சொன்னான். இப்போ வியாக்கியானத்தை சொல்லும்போது ஆயர்பாடி மற்றதை காட்டிலும் ஆயப்பாடி ரொம்ப முக்கியமான ஒரு க்ஷேத்திரம்னு சொன்னான். பசுக்களுக்கும் பசுபாலர்களுக்கும் ஒரு வர்த்திக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஆயர்பாடி. வைகுண்டத்தை காட்டிலும் ஆயர்பாடி ரொம்ப சிரேஷ்டமானது. அயோத்தியை காட்டிலும் ஆயர்பாடி ரொம்ப சிரேஷ்டமானது. அயோத்தி ஜனங்களை காட்டிலும் ஆயர்பாடி ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு வியாக்கியானம் பண்ணா. இப்போ ஒரு வசதியான ஒரு விஷயம், வைகுண்டத்தை காட்டிலும் ஆயர்பாடி எப்படி சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு, வைகுண்டத்தை காட்டிலும் ஆயர்பாடி சிரேஷ்டமானது தான். வைகுண்டத்துக்கு எதுக்கு போறோம் நாமோ, பெருமாளுடைய கைங்கரியம் பண்றதுக்காக போறோம். பெருமாள் எப்படி நம்மளை சேவிப்பு நம்மளை பார்ப்பானா, இது மாதிரி கிருஷ்ணனாகவும் ஒரு ராமனாகவும் நமக்கு காட்சி கொடுப்பானான்னு கேட்டால், இல்ல க்ஷீராப்தினாத்தனா தான் காட்சி கொடுப்பான். நமக்கு மாத்திரம் தனியா காட்சி கொடுப்பானா, இல்ல எல்லாரோட சேர்ந்துதான் காட்சி கொடுப்பான். நம்முடைய அபிலாஷைகள்லாம் அங்க தெரிவிக்க முடியாது. எல்லாருக்கும் எந்தெந்த கைங்கரியம் சுதப்பிராப்தமா இருக்கோ அந்தந்த கைங்கரியத்தை தான் நம்ம அடைய முடியும். ஈஸ்வரனுடைய இச்சைக்கு ஏத்தால் போலத்தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ வைகுண்டத்துக்கு போறது முடியுமா அப்படின்னா, பெருமாள் வந்து நம்மளை கூப்பிடுறான், வைகுண்டத்துக்கு வா போலான்னு கூப்பிடுறான். வைகுண்டத்துக்கு போகணும்னா எப்படி போக முடியும், முதல்ல இந்த சரீரத்தை விடணும், சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா வெளியில போகணும், அதுக்கப்புறம் ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கணும், அர்ச்சராதி மார்க்கத்து மூலமாக வைகுண்டத்துக்கு போகணும், அங்க ஒரு அமானவ புருஷன் இருப்பா, அவன் நம்மள விரஜானதிக்கரையை தாண்டி அழிச்சுட்டு போவா, இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா இப்படி போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வைகுண்டத்துல போய் அந்த பரதத்துவத்தை சேவிக்கிறத காட்டிலும் அந்த பரதத்துவமானது ஆகர்ஷதீதி கிருஷ்ணான்ற ஒரு சொல்றா போலே அவனுடைய கண் அழக வச்சே நம்மளை வசீகரிக்கிறபடினாலே அவன் ஆயர்பாடியில வந்து நமக்காக அவதரித்திருக்கிறான் அப்படின்னும் பொழுது இல்லையா, ஆண்டாள் சொல்லும்போது நமக்காக வந்திங்கோ அவதரித்தாள்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. அதுபோல அவனும் நமக்காக வந்திங்கோ அவதரித்தான். அப்ப அவன் அவதரிக்கிறவனை பார்க்கறத விட்டுட்டு நாம வைகுண்டத்துக்கு எதுக்கு போகணும்? பெருமா தேசிகன் சொல்றாரு இல்லையா, வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷான்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு எதுக்கு போகணும்? வேண்டாமே. இப்பேற்பட்ட தேவராஜ ஸ்வரூபத்தை காட்டிலும், தேவராஜனுடைய ஒரு விக்கிரக வடிவத்தை சேவிக்கிறத காட்டிலும் நாம எதுக்காக போகணும்னு சொல்றான் கலியன். இதை சொல்லும்பொழுது வீரராகவன் பாசுரமா சொல்லும்பொழுது அழகா சொல்றா கலியன், காசையாடி மூடியோடி காதல் செய்தான் அவர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேயினன் அதோல் மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்று ஏசனின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. எவ்வளவு அழகான ஒரு பாசுரம் இந்த பாசுரம். எப்பேற்பட்டவன் இருக்கான், காசையாடி மூடியோடி காதல் செய்தானவனோர்னு இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் கஷேத்திரத்துல வந்து இருக்கான். அவனை சேவிக்காம நம்ம அங்க எங்கேயாவது போக முடியுமா? அழகா நம்ம எதிர நின்று நாச்சியார் சொல்ற அழகா நம்ம எதிர நின்று நாம ரசிக்கிறா போலேயே பொய்கள் சொல்லிட்டு இருக்கானே, அந்த பொய்களை நம்ம அங்க பார்க்க முடியுமா? மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரேன்னு இவனை சேவிக்கிறத காட்டிலும் வேறொரு விஷயம் நமக்கு இருக்கா? நமக்கு வேற எதுவுமே நமக்கு வேண்டாமே, இவன் ஒருவனே நமக்கு போதுமே அப்படின்னு நாச்சியாரே சொல்றா. அந்த அளவுக்கு வைகுண்டத்தை காட்டிலும் ஆயர்பாடி ரொம்ப வசத்தி. அயோத்திய காட்டிலும் ஆயர்பாடி எப்படி வசத்தி அப்படின்னா, வசிஷ்டாதி தேவரிஷிகள், வசிஷ்டாதி ரிஷிகள் எல்லாம் அங்க இருக்கா, அவெல்லாம் ரொம்ப ஆச்சாரசீலர். இவர் அப்படி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடிகள் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாமே இடக்கை வழக்கை தெரியாதவர்கள். இடக்கை வழக்கை தெரியாது இருக்க முடியுமா? கிருஷ்ணனோட இருக்காளேன்னு நமக்கு எல்லாம் சந்தேகம் வரும் இல்லையா, கையை கூட அலம்ப மாட்டான்லாம் நம்ம கேட்கலாம். அப்படி இல்லை, கிருஷ்ணனை அனுதினம் பார்த்துட்டே இருக்கிறபடினால இடது கையால கிருஷ்ணன் வந்து பால் கேட்டான்னா இடது கையால கொடுக்கணுமே வலது கையால கொடுக்கணுமா அவளுக்கு தெரியாது. எந்த கையோ அந்த கையில எடுத்து கொடுத்துருவான்னு சொன்னா வியாக்கியானத்துல. பெருமாளும் அவ இடது கையால கொடுக்கறாளே சீத்தி, இடது கையால கொடுத்ததை வாங்கிக் கூடாது, வலது கையால கொடுத்ததுதான் வாங்கிக்கணும்னு அவர் நினைக்க மாட்டார். அவரும் அதை வாங்கி சாப்பிட்டுடுவார். வெண்ணையை இடது கையிலேயே வாரி கொடுப்பாளாம் பாகவதத்தில் சொல்றான், இடது கையிலேயே அள்ளி அள்ளி வாரி கொடுப்பான்னு சொல்லி. அப்ப அந்த அளவுக்கு இடக்கை வழக்கை தெரியாதவர்கள், பெருமாள் விஷயமாக எதுவுமே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆயர்பாடியில் இருக்கிறவர். அங்க இருக்கிறவா அயோத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்பேற்பட்ட ஜனங்கள், நல்ல சாஸ்திர ஞானம் உண்ட தெரிஞ்சவர்கள், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நன்னா தெரியும். தசரதன் வந்து கேட்கறான், நான் இவ்வளவு நாள் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டேன், ஒருவேளை இந்த வெண்கூடை கீழே உட்கார்ந்தபடினாலதான் எனக்கு காதோரமா நரைச்சிருக்கு, ஆனா வயசாயத்தோன்னு தோன்றது, தர்பாருக்கு நான் வந்து கொஞ்சம் விஆர்எஸ் வாங்கிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன்னு தசரதன் சொல்லும்பொழுது, அங்க இருக்கக்கூடிய ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம், இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம்னு சொல்லி, தசரதனே உன் பையன் எப்ப வருவான்னு நாங்க காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னா. இது தசரதனுக்கு ஒரு மாதிரி பட்டது, நான் எப்போ போவேன்னு நீங்க காத்துட்டு இருந்தீங்களோ அப்படின்னு சொன்ன உடனே, பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரசை சந்தித்தே, உன் மேல தப்பு இல்லே, உன்னுடைய மகன் உன்னை காட்டிலும் ஆயிரம் மடங்கு கல்யாண குணங்களை பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு அவ சொன்னான். அந்த மாதிரி இல்லாமல் இவ என்ன பண்றா, இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் நந்தகோபனையும் போன்னு சொல்லல, கிருஷ்ணனையும் போன்னு சொல்லல, எங்கேயும் போக வேண்டாம், கிருஷ்ணன் கடைசி பரியந்தம் எங்களோட இருக்கணும்னு சொன்னான். இப்ப தசரதனை பார்த்து நந்த ஜனங்கள் சொல்லி கிளம்புன்னு சொன்னா போல, நந்தகோபனை பார்த்து இவாள் கிளம்புன்னு சொல்லல எங்கேயும் இல்லையா. நித்தியம் போய் ஒரு க்ஷணமாவது கிருஷ்ணனை சேவிச்சுட்டு வரமாட்டோமா, கிருஷ்ணனோட விளையாடிட்டு வரமாட்டோமா, கிருஷ்ணனை பார்க்க மாட்டோமான் தான் இவாள் நினைக்கிறாள் இல்லையா. அந்த அளவுக்கு கிருஷ்ணன் அப்படின்னு, ஏன்னா ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் அப்படின்னு சொல்ற பெருமாள், அப்போ இது எல்லாமே எனக்கே ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அவதாரமாக அமைஞ்சது கிருஷ்ணா அவதாரம் அப்படின்னால். இப்போ இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய மகிமை பெருமாளே அப்படியே சொல்லியிருக்காரு இல்லையா. ஆழ்வார் சொன்னா போலே, கார்மேணி செங்கன் பங்கைய கண்ணன் என்கோ, பவள செய்வாய் செவ்வாயன் என்கோ, அங்கதிர் அடியன் என்கோ இல்லையா, அஞ்சன வண்ணன் என்கோ அப்படின்னு நாச்சியார் சொல்றா. இந்த இடத்துல சீர்மையும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் கூறுவேல் கொடுந்தோழன் நந்தகோபன் குமரன் வேறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான்னு சொன்னான். அப்போ பங்கைய கண்ணன் அவனுடைய கண் எப்படி இருக்கு, அந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு சொன்னான். கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷினின் உபனிஷத்துல இது நமக்கெல்லாம் தெரியும். ரொம்ப அழகான ஒரு விசாரம் இந்த இடத்துலாம் இருக்கு. கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷினின்றதுல பெருமாளுடைய கண் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், சூரியோதயமான அருணோதயத்தை போல இருக்குன்னு சொன்னார் பாஷ்யகாரர். அர்த்தம் சொல்லும்பொழுது பெருமாளுடைய கண் எப்படி இருக்கு, தாமரை இதழ்கள் போல கண் இருக்குன்னு சொன்னார். அந்த அளவுக்கு பெருமாளுடைய கண்களானது அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பெருமாளுடைய நேத்திர தரிசனம் அவ்வளவு உண்மை, அவ்வளவு உத்தமமான தரிசனம். இத பெருமாள் சொல்லும்பொழுது, ஆழ்வார் சொல்லும்பொழுது, பங்கைய கண்ணன் என்கோ, பவள செவ்வாயன் என்கோ, அங்கதிர் அடியன் என்கோ, அஞ்சன வண்ணன் என்கோன்னு ஸ்புடபத்ம லோச்சனகான்னு சொல்றார் இல்லையா. மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது நிருசிம்மனை பத்தி பேசும்பொழுது கூட, விருத்தோத்புல்ல விசாலாட்சம் விபக்ஷய க்ஷய தீட்சிதம் நினாத த்ரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாமியாம்னு சொன்ன. அந்த அளவுக்கு உக்ரமா இருந்தால் கூட அவனுடைய நேத்திர அழகு இருக்கு பாருங்கோ, அந்த நேத்திர அழகுக்கு ஈடே எதுவுமே கிடையவே கிடையாது. அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய ஒரு நேத்திரம் அந்த நேத்திரம்னு சொன்னான். இப்போ பெருமாளுடைய நேத்திரத்துல ஒரே சமயத்துல குளிர்ச்சியும் காட்ட முடியும், ஒரே சமயத்துல சூரியன் போல தகிக்கவும் முடியும்னு தெரியறது. எப்படின்னா பக்தர்களை பார்க்கிறப்போ குளிர்ச்சியா இருப்பானா, சூரிய வைரிகளை பார்க்கிறப்போ அவன் சூரியன் போல தகிப்பான்னு சொல்லியிருக்காரு. இதையும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஸ்புட்ட பத்ம லோச்சனாவும் இருக்கான், விரோத பாவனையோடு இருக்கான்னு சொல்லிட்டு, சட்டாபட்டல பீஷனே சரபசாட்ட ஹாசோத்பட்டே பரிஸ்புட பிரகுடிகேபி பக்தரே கிருத்தே கிருபா கபட கேசரின் தனுதெடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதிருஷாதிருஷாம் வெதிவிஷஜ்ய தே வியஜ்யத்தேன்னு ஒரு வாக்கியம், ஒரு ஸ்லோகம் காமாசிக அட்டகத்துல வருது. சட்டாபட்டல பீஷனே சரபசாட்ட ஹாசோத்பட்டே, இரண்டு கசிப்போ பார்த்தால் சட்டாபட்டல பீஷனமா ஆஹா ஓன்னு சண்டைக்கு போறான். பிரகலாதனை பார்த்தால் கிருபாகட கிருபாகட்டாட்சிருபாக்கப்பட்ட கேசரின் தனுஜடிம்பு தத்தஸ்தனானு கிருபா கட்டாட்சத்தோட பார்க்கிறான் பிரகலாதனை பார்க்கும்போது. அந்த அளவுக்கு பெருமாளுடைய நேத்திரத்திற்கு அவ்வளவு ஒரு சௌலபியம் இருக்கு இல்லையா. ஆழ்வார் சொல்றாரு முதல் திருவந்தாதியில பொய்கை ஆழ்வார் சாதிக்கிறப்போ, உளன் கண்டாய் நன் நஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் வென்றிட உள்ளாலும் வேங்கடத்துமே யாலும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓர் உளன் கண்டாய் நன்னஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய் இல்லையா. அந்த அளவுக்கு எம்பெருமானுடைய ஒரு சௌலபியம் ரொம்ப அழகா தெரிகிறது இல்லையா. பெருமாளுடைய இந்த விஷயத்தை சொல்லும்பொழுது, பெருமாளுடைய கண்ணை பத்தி பேசும்பொழுது ஒரு அழகான ஒரு கண் ஒரு திருக்குறள் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எழுதுங்கால் கோல் காணா கண்ணே, எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் இல்லையா, கொண்கண் பழிகானேன் கண்டவிடத்து அப்படின்னு ஒரு குரல். அப்ப எழுதுங்கால் எழுதுங்கோல் காணா கண்ணே போல். இப்போ காதலி இருக்கா, ஒரு பிரியமானவள் இருக்கும்பொழுது அவளுடைய பார்வை, புருஷன் தப்பு பண்ணிட்டான்னா அவளுடைய பார்வை வித்தியாசமா இருக்கும். அதே அவன் அவளுக்கு பிடிச்சமான காரியத்தை பண்ணான்னா அவனுடைய பார்வை வந்து அவளுடைய பார்வை ரொம்ப சாந்தமா இருக்கும். எம்பெருமான் விஷயத்திலையும் எம்பெருமான் பகைவர்களை பார்க்கிறப்போ அவனுடைய பார்வை ரொம்ப காட்டின்யத்தோட இருக்கும். சாதாரணமாக பக்தர்களை பார்க்கிறப்போ அவனுடைய பார்வை ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும்னு தெரியறது இல்லையா. கார்மேணி செங்கன் நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணன் தான் நமக்கே பறை தருவான். ரொம்ப அற்புதமான வார்த்தை, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு. கொடுக்கக்கூடியவனும் நாராயணன், வாங்கிக்கிறவளும் நாம தான். அதை வாங்கிக்கக்கூடிய தகுதியும் நமக்கு மட்டும்தான் இருக்குன்றத நாச்சியார் ஸ்பஷ்டமாவே சொல்றார். ஏன் கொடுக்கக்கூடியவன் நாராயணன் எப்படி தெரிய முடியும், அவன் கிட்ட நாச்சே அப்படின்னால் அவன்தானே குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன். ஆகையினால அவன் அந்த குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் நாராயணன்தான்றது கோபியர்களுக்கும் தெரியறது. கோபியர்களுக்கு தெரிஞ்சபடினாலே ஆண்டாளும் அதை இங்க எடுத்து காண்பிக்கிறார், அவன் நாராயணனுடைய அவதாரம் தான் அப்படின்னு சொல்லி. நன்மை தீமைகள் ஒன்றுமறியே நாரணா என்னும் இத்தனை அல்லால், ஆழ்வார் சொன்ன வார்த்தை, நன்மை தீமைகள் ஒன்றுமறிய எனக்குன்னு ஒன்றும் தெரியாது, நாரணா அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர. அதனால நாராயண ஸ்மரணமானது பண்ணணும். நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு, அதுவும் எவ்வளவோ அலைஞ்சி திரிஞ்சு நான் கடைசியில எந்த நாமத்தை கண்டுகொண்டேன்னா நாராயணா அப்படின்ற நாமத்தை கண்டுகொண்டேன்னு கலியன் சொல்றார். சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கான்னு, விமுக்த துக்கா சுக்கினோ பவந்து அப்படின்னு சொல்லிட்டு சகசிரநாமத்தில் பிரதி தினம் நாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால எல்லாத்தையும் சங்கலனம் பண்ணி நாராயண சப்த மாத்திரத்தில் பரியவசானமான ஆறுது. எங்கே போய் முடியறதுன்னா நாராயணன் அப்படின்ட்டு அவன் இடத்துல தான் முடியறது. வேதமே சொல்றது நாராயணபரம் பிரம்மதத்துவம் நாராயணபரா அப்படின்னு வேதமே சொல்றது. ஏச நாராயண ஸ்ரீமான் ஒரு வார்த்தை இருக்கு. அதனால இந்த ஸ்ரீ விசிஷ்டமாக இருக்கக்கூடிய நாராயணனுக்கு தான் ஏற்றம் அதிகம்னு. இன்னொரு அழகான வார்த்தை ஒன்று இருக்கு ராமாயணத்தில், தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம்னு பெருமாளுக்கு வீரராகவன் அப்படின்ற ஒரு திருநாமத்தை ராவணன் கொடுக்குறான். அப்ப நாராயணன் தான் இந்த திருவள்ளூர்ல எழுந்துள்ளி இருக்கக்கூடிய வீரராகவன்றது ராவணனுடைய வார்த்தையிலிருந்து தெரியுது. முகுந்த மாலையில ஆழ்வார் அழகா சாதிக்கிறார், நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாமமவ்யம் நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவமவ்யம்னு எல்லாத்தையுமே நாராயணன் விஷயமாகவே சொல்றார் இல்லையா. அதுவும் ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னால், ஆழ்வாரே சொன்னா போலே நாராயணனே நமக்கே பறைதருவான்னு சொன்னதுக்கு பிராட்டி ஏன் அப்படி சொன்னால்னா, உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் இல்லையா, நாராயணனை தவிர அவள் வேறொரு தெய்வத்தை தொழமாட்டாள். நாம் நாராயணனை தவிர பெருமாளோட பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாராயணனை தவிர நாம வேற ஒருத்தரை வந்து சேவிக்க மாட்டோம் இல்லையா. அதனால்தான் மற்றுமோர் தெய்வம் உலகென்று இருப்பாரோடு இல்லையா, மற்றுமோர் தெய்வம் உலகென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார் கடிமை அப்படின்னு கலியன் சொன்னார். அப்ப வேறொரு தெய்வம் இருப்பான்றது நமக்கு தேவையே இல்லை, அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். நாம் நாராயண ஸ்மரணத்தை தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது. அதனால்தான் எது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜென்மாந்திர சகசிரேஷு தபோ தியான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு சாதிச்சார். அப்போ ஜென்மாந்திர சகசிரேஷு ஆயிரம் ஜென்மங்களுக்கு அப்புறம் தபோ தியான சமாதிபிகி தபஸ்னாலையும் தியானத்தினாலையும் சமாதிகள்னாலையும் நமக்கு பெருமாளிடத்துல பக்தி ஏற்படுறது, கிருஷ்ணனிடத்திலே பக்தி ஏற்படுறது. அப்போ எப்படின்னா நராணாம் க்ஷீண பாபானாம் மனிதர்களுடைய பாப கணக்கானது குறையிறபடினால கிருஷ்ணனிடத்திலே நமக்கு பக்தியானது ஏற்படுறதுன்னு சொன்னான் இல்லையா. அப்போ வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா, நமக்கு இந்த எண்ணம் ஓணும். வாசுதேவ் பெருமாள் சொல்றான் இந்த வார்த்தைய, வாசுதேவன் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படணும். நாம போய் சுத்திர தேவதைகள்கிட்ட போய் நம்ம மோட்சத்தை கொடுன்னு வேண்டிக்கிட்டு இருக்க கூடாது. மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த பறைன்ற மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் யாரு, நாராயணன் தான் கொடுப்பான். மற்றவரெல்லாம் ஜீவகோட்டியில சேர்ந்தவர்னு தெரியணும் இல்லையா. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன வார்த்தையோ, பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகனவனே அப்படின்னு அவரே சொன்ன வார்த்தையோ நம்ம மனசுல வச்சுட்டு நாராயணனை தவிர வேற யாரையும் சேவிக்க கூடாதுன்னு தெரியுது. இந்த நாராயணன் யாரு அப்படின்னா, நாத்தியாருடைய வார்த்தை பிரகாரம், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ திருமியர்கால் கூறுவேல் கொடுந்தோழன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோடு இளஞ்சிங்கம் கார்மேணி சங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான். நாராயணன் யாருன்னா அந்த கிருஷ்ணன் தான் நாராயணன். எப்படி தெரியறது, தேசிகனே எடுக்கிறார் இந்த ஸ்லோகத்தெல்லாம். வாசுதேவோ மகத்பூதம் சர்வ தெய்வத்து தெய்வத்தம் நபரம் புண்டரீகாட்சாத்து திருஷ்யத்தே புருஷரிஷபன்னு ஸ்ரீமத்சாரத்தில் எடுக்கிறார். வாசுதேவோ மகத்பூதம், வாசுதேவனை காட்டிலும் ஒரு தெய்வம் வேற எதுவுமே கிடையாது. சாட்சாத் வாசுதேவன் தான் நிச்சயமான ஒரு தெய்வம், முதன்மையான ஒரு தெய்வம். ந வாசுதேவாத் பரமஸ்தி மங்களம் ந வாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், ந வாசுதேவாத் பரமஸ்தி தெய்வத்தம், ந வாசுதேவம் பிரணிபத்திய சீதத்தின் ஒரு வாக்கியம். ந வாசுதேவாத் அவனை காட்டிலும் மங்களம் எதுவும் இல்லை, அவனை காட்டிலும் பரம பாவனம் பவித்திரமானது எதுவும் கிடையாது, அவனை காட்டிலும் தெய்வம் வேற எதுவும் நல்லது கிடையாது. அவனை யார் சேவிக்கிறாளோ அவள் நல்வழியை அடையறா. அவ ஒரு பொழுதும் தீய வழிகளில் போனான்றதே கிடையாது. கிருஷ்ணனை சேவித்தால் போரும்னு சொல்றிருக்கு. அப்போ கிருஷ்ணன் அப்படின்ற அந்த ஒரு திருநாமமானது இந்த இடத்துல சொல்லப்படுற நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோரும் பாவாயின்னு சொன்னான். தாசபூதா சுதஸ்தர்வே ஹி ஆத்மன பரமாத்மனஹா அத்தோ அகமபி தே தாசஹா பாரோர் புகழ. இதுக்கு இதான் அர்த்தம், எல்லோரும் சேர்ந்து அத்தோ அகமபி தே தாசஹான்னு எல்லாரும் சொல்லணும் இல்லையா. உன்னுடைய தாசன் இதிமத்வா நமாம்யகம், இதை நினைத்து கொண்டே நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறேன்னு. இந்த பாசுரத்துல அழகான ஐந்து விஷயங்கள் சொல்லப்படுறது. பிராபியசிய பிரம்மணோரூபம், பிராபியசிய பிரத்யகாத்மனா இல்லையா, பிராப்தி உபாயம், பிராப்தி பலம், பிராப்தி விரோதின்னு ஐந்து விஷயங்களானது சொல்லப்படுறது. இத சுவாமி தேசிகனே காட்டுறார். இதை திருவுடன் வந்த செழுமணி போல் திருமகள் இதயம் மறுவிடமென்ன மலரடி சூடும் வகை பெறும் நாம் கருவுடன் வந்த கடுவினையாற்றில் விழுந்தொழுகாது அருவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அமைந்தனரே. இந்த ஐந்து விஷயங்களை அர்த்த பஞ்சகத்தை ஆச்சாரியால் இந்த பாசுரத்துல நமக்கு ஸ்பஷ்டமா காட்டுறாள் அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசமும் கூட. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம் இரண்டாம் பாசுர உபன்யாசம். இதோட இந்த முதல் பாசுரம் முடிஞ்சிருத்து. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.